ശ്രീമാധവാൻവേസുദാമ്പതിപൂർണചന്ദ്രം ശ്രീ ശ്രീനിവാസഗുരുവര്യകൃപാർത്ഥചക്രം ശ്രീനവ്യരംഗയതി വര്യകൃതാത്മരക്ഷം വന്ദേ സദാ വരദലക്ഷ്മണദേശികേന്ദ്രം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജയതി കൃപയാരംഗിണീന്യസ്തഭാരം തത്സംപ്രാപ്തഗമാന്തദ്വിതയമനുഗണം സൃഷ്ടതാ പൂർണമത്യം ശ്രേഷ്ഠശ്രീരംഗരാമാനുജമുനികരുണാലബ്ധമോക്ഷാശ്രമം തം സദ്വസ്തം ശ്രീവരാഹം യതിവരമനകം ദേശികം സംശ്രയാമി വേദാന്തലക്ഷ്മണമുനീന്ദ്രകൃപാർത്ഥബോധം തത്പാദയുഗ്മശരശീരുഹൃംഗരാജം ത്രയ്യന്തയുഗ്മഹൃതപൂരിപരിശ്രമം തം ശ്രീരംഗലക്ഷ്മണമുനിം ശരണം പ്രപദ്യേ ശ്രീമദ്ജീവാസയോഗീശ്വരമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രുദ്ധ്യന്തരാമാനുജയതി നൃപതേഃ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമശ്രീവാസരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ജ്ഞാനവാത്തിം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനികരുണാലബ്ധവേദാന്തയുഗ്മം ശ്രീമശ്രീവാസയോഗീശ്വരഗുരുപതയോരർപ്പിതസ്വാത്മഭാരം ശ്രീമശ്രീരംഗനാഥാഹ്വയമുനി കൃപയാ പ്രാപ്തമോക്ഷാശ്രമം തം ശ്രീമദ്വേദാന്തരാമാനുജമുനിമപരം സംശ്രയേ ദേശികേന്ദ്രം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാർഗിഹ കേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പ്രണാമം ലക്ഷ്മണമുനിഃ പ്രതിഗിണ്ണാതു മാമകം പ്രസാദയതി യത് സൂക്തിഃ സ്വാദീനപദികാം ശ്രുതിം. ഓം അസ്മദ് ഗുരുപരമ്പരായൈ നമഃ. നേത്രയ പാതുവിന് മഹിമയിൽ ഉപന്യാസത്തില് ഭൂമിദേവിക്കും പാതുവികൾക്കും ഉള്ളതാണ് ഒറ്റുമൈകളെയും അന്ത ഭൂമിദേവിയുടെ പൽവേറു പേരുകളാണ് ധാത്രി, അനന്ത, ഭൂമി, വിപുല, സ്ഥിര, ക്ഷമ, സർവം സഹ, അവനി, ഇപ്പടി പൽവേറു ഭൂമിയുടെ പേരുകൾ എപ്പടി പാതിവിക്ക് പൊരുന്തുകൊണ്ടിരിക്കുന്നു என்பதை விசதமாக அனுபவித்தோம். அதற்கு மேலே இந்த பிரஸ்தாவ பத்தியில் 56வது ஸ்லோகத்திலே ஸ்தைரியம் குலக்ஷோணி பிருதாம் விதத்சே ശേഷാദയസ്ത്വാം ശിരസാവഹന്തി പദപ്രസൂദാ പരമസ്യ പുംസഃ പൃഥ്വീമഹിംനാമണിപാദുകേ ത്വം. അതി അർബുദമാ സാധിക്കുക. ഇതിലെ സ്ഥൈര്യം കുലക്ഷോണി ഭൃതാം, ഹേ മണിപാദുകിയേ, നീയാണവൾ കുലക്ഷോണി ഭൃതാം, നല്ല കുലത്തിലേ പിറന്ത അന്ത ചക്രവർത്തികൾക്ക് മഹാരാജാക്കൾക്ക് സ്ഥൈര്യം നിലയായിരുപ്പതാണ് വിദത്സേ, അപ്പടിപ്പെട്ട ഒരു നിലമയെ അവർക്ക് നീ അരുളുകരായ്. ശേഷാദയ ആദിശേഷൻ മുതലായവർ അന്ത നിത്യസൂരികളെല്ലാം ത്വാം ഉന്നൈ ശിരസ തങ്ങൾ തങ്ങൾ തലയാലേ വഹന്തി വഹിക്കുന്ന അപ്പടിപ്പെട്ട ത്വം ஹே பாதுகியே நீயானவள் பரமஸ்ய பும்சா புருஷோத்தமனான அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுடைய பத பிரசூதா திருவடியினாலே கட்டளையிடப்பட்டிருக்கிறாய், ஏவப்பட்டிருக்கிறாய். மஹிம்னா அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய ஏவலாலே உனக்கு ஒரு தனித்துவமான பெருமை சேருகிறது. அந்த பெருமையினாலே பிருத்வி நீ பருத்தவளாக இருக்கிறாய் அப்படின்னு பிரதிபத அர்த்தத்துல வைக்க வேண்டும்னா நமக்கு இந்த அதி அற்புதமான அர்த்தம் கிடைக்கும். ஹே பாதுகையே, நல்ல வம்சத்திலே பிறந்த ராஜாக்களுக்கு அவர்களுடைய ஐஸ்வர்யம் நிலைக்கும்படியாக ஹே பாதுகையே நீயே செய்கிறாய். ஆதிசேஷன் முதலானவர்கள் உன்னை எப்பொழுதும் தங்களுடைய சிரசாலே தாங்குகின்றார்கள். பெருமாள் உன்னை திருவடியில் சாற்றிக் கொண்டு சஞ்சரிக்கிறார். அப்படி எம்பெருமானே உன்னை சாற்றிக் கொண்டு சஞ்சரிப்பதாலே உனக்கு எல்லையில்லாத ஒரு பெருமை கிடைக்கிறது. இங்கே பிருத்வி அப்படின்னா பூமின்னு அர்த்தம். அந்த பட்சத்துல பூமி ரொம்ப கெட்டியா இருக்கிறதுனால மலைகள் எல்லாம் நிலை பெற்றதாக இருக்கின்றன. பூமியை ஆதிசேஷன் முதலானவர்கள் தூக்குகிறார்கள். பெருமாள் திருவடியிலிருந்து பூமி உண்டாயிற்று என்பதுதானே வேதத்தினுடைய ஒரு திருவாக்கு. அதனால நாம இந்த ஸ்லோகத்திலேயும் கூட பிருத்திவிங்கிற பதத்தினாலே பெருசுன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் இந்த பூமியின் அர்த்தம். இது பூமியோடு ஒரு ஒப்பீடு. இந்த போன ஸ்லோகத்தை போல இந்த 56வது ஸ்லோகத்திலும் வெகு நேர்த்தியாக நம் சுவாமி தேசிகனால் அமைக்கப்பட்டிருப்பதை நாம் கண்கூடாக காண்கின்றோம். ஹே மணிபாதுகையே, உன்னுடைய மகிமை இருக்க அது ரொம்ப ஜாஸ்தி. அந்த மகிமையினாலே நீ மிகப்பெரியவளாக ஆகிறாய். பிருத்வி அப்படின்றதுக்கு ருத்துங்கிறதுனுடைய பெண்பால், ருத்துன்னா பூமின்னு ஒரு அர்த்தம், இன்னொன்னு மகத்து ரொம்ப பெருசுன்னு அர்த்தம். அப்போ இங்கே நம்ம பாதுகைக்கு அர்த்தம் எடுத்துக்கும் போது அதை பூமின்னு எடுத்துக்காம அதை ருத்து மிக பெரியது அப்படின்னு எடுத்துக்கணும். நீ என்ன பண்ற, குலபர்வதங்கள் எப்படி பூமி மேலே நிலைத்திருக்கிறதோ பூமியாலே அதை போலே நல்ல உயர்ந்த குலத்திலே வந்த சோனிபுரத்தான அந்த அரசர்கள் மகாராஜாக்கள் இருக்காளே, அது சூரிய குலத்து அரசர்கள், அவர்களுக்கு ஒரு நிலையான ராஜ்யத்தை தருகின்றாய். நீ அந்த சூரிய குலத்தரசர்கள் அமர்ந்திருந்த சிம்மாசனத்திலே கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் நீயும் அதிலே அமர்ந்து ஒரு நல்ல நேர்த்தியான ஆட்சியை அயோத்தி மக்களுக்கு கொடுத்தாய். அது அந்த மகாராஜாக்கள் ஆண்ட காலத்தை காட்டிலும் மிக உன்னத காலம் என்று எல்லோராலும் போற்றப்படும்படியாக இருந்தது. நீ பாதுகாராஜ்யமாக ஆண்ட அந்த பெருமை இருக்க அது ரொம்ப ரொம்ப அதிகம், அது சொல்லத்தரமன்று. அது அந்த ரகுகுலத்துக்கே மிக்கதான ஒரு பெருமையை கொடுத்தது அப்படிங்கறத இங்க நாம வச்சுக்கணும். இப்போ பரமபுருஷனுடைய பதம், அதாவது அவனுடைய திருவடியினாலே ஏவப்பட்டு தூண்டப்பட்டு அந்த எம்பெருமானுடைய திருவடிகளாலே தரிக்கப்பட்டு அப்புறம் பெருமாள் திருவீதியிலே சிக்ஷாரம் பண்ணுவார், எழுந்தொள்ளுவார். ஆகவே நீ எம்பெருமானுக்கு பதப்பிரசுதா. அப்போ பத்யாங்கிற அர்த்தத்தினாலே பூமின்னு வேத பிரமாணம். எம்பெருமானுடைய திருவடியான பதத்திலிருந்து பிறந்தவள் இந்த பூமி அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்றது. நீயும் எம்பெருமான் காலிலேயே இருக்கிறாய், அந்த பூமியும் காலிலேயே பிறந்தவள். அப்போ ரெண்டு பேரும் காலிலேருந்து தானே இருக்க, அதனால ரெண்டு பேருக்கும் ஒரு மிகுந்த ஒற்றுமை உண்டு என்பதை இந்த இடத்திலே ரொம்ப ஸ்பஷ்டமாக காமிக்கிறார். அப்படிப்பட்ட ஹே பாதுகையே உன்னை ஆதிசேஷன் முதலானவர்கள் கருடன் கூர்மரூபி யார வேணா சொல்லலாம் இப்படி தன் தலையாலே தாங்குகின்றார்கள். போன ஸ்லோகத்துல பூமிய ஆதிசேஷன் தாங்குவது பிரசித்தம் அப்படிங்கறத விஷயங்கள் எல்லாம் சொல்லாம இதுல அழகா சொல்றாரு. அதாவது இந்த அட்டுக்குடிங்கிற பதிகத்துல பெரியாழ்வார் தன் திருமொழியிலே படங்கள் பல உடைய பாம்பரையன் வளர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல் தன் கை விரலைந்தும் மலர வைத்து தாமோதரன் தாங்கு கடவரைதான் அப்படின்னு சாதிக்கிறார். இதிலிருந்து படங்கள் பல உடைய பாம்பரையன் படர் பூமியை தாங்கி கிடப்பவன் போல்னா தன்னுடைய ஆயிரம் பணங்களாலே அந்த பூமாதேவிக்கு பாரம் ஏற்படக்கூடாது என்று நினைத்து தான் ஆதிசேஷன் தாங்குகிறானா. அது மட்டுமில்லை, சாஸ்திரம் கூர்ம ரூபியான அந்த ஆமா வடிவத்திலே வந்தது அந்த எம்பெருமான் அது பூமியை தாங்கிறதாகவும் சில குறிப்புகள் வேதத்திலே காண கிடைக்கிறது. அதால்தான் நம்ம நித்தியம் பண்ற ஆராதி ஆதார சக்தியாதி தர்ப்பணங்களிலேயும் அந்த நாம சொல்றோம். அதனால துவம் ருத்வி நீ பூமாதேவி ஆயிதான் பாதுவியே உன்னுடைய மகிமையினாலே நீ அந்த பூமாதேவியை விஞ்சி அவளை காட்டிலும் பெருமையிலே மிக பெரியவளாக இருக்கின்றாய் அப்படின்னு இங்கே ரெண்டு அர்த்தங்களும் ஒரு சேர பூமி பாதுகையோட ஒரு ஒப்பீட்டை செய்து அதை ஒரு சேடையாகவும் நம் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே காட்டியிருக்கிறவர்களு சொல்லி சுருக்கமான இந்த பாதிவழிமை உபன்யாசத்தை அடியேன் தலைப்பட்டுகிறேன். கவிதார்மிக சிம்ஹாய கல்யாண உடசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.